శ్రీ మాధవాన్యదాంబరిపూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస విరుహ్యకృతార్థచక్రం శ్రీనవ్యరంగయతి వర్యకృతాత్మరక్షం వందే సదా వరద లక్ష్మణదేశికేంద్రం భారద్వాజం శతారీషుదగుణాన్ తద్విజేంద్రం భజేహం శ్రీనారాయణస్య శ్రీసంస్కారమాభ్య గ్రంథాన్నిరుద్ధీషేదాంతరామాంతరుణాలబ్ధవేదాంతయుద్ధం శ్రీనశ్రీవాసయోగీశ్వర విరుపతయోరస్మభారం శ్రీనశ్రీరంగనాథాయా ప్రాప్తమోక్షాశ్రమం తమ్ శ్రీమద్వేదాంతరామాజమపరం సంశయే దేశికేంద్రం జీవనం జగతాం జీయాచ్చుమత్యపరమేష్టృహం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాహ్వయం మహా ప్రణామం లక్ష్మణముని ప్రభిన్నాతి నామకం ప్రసాదయతి యత్సూక్తిః மூன்றாவது கர்பதியான பிரபாக கர்பதியிலிருந்து இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து நாம் சில விஷயங்களை அனுபவிக்கிறோம். నిశేషమం భరతనం యతి పత్రికా స్యాత్ సప్తార్ణీ యతి సమేత్యమశీభవిత్రీ వక్త్రాసహస్రవదన పురుష స్వయం చేత్ నిత్యేతరంగపది పాదిభయో ప్రభావః ఇల ప్రవాహః రెండు భాగములు பாதியினுடைய பிரபாவம் அதை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சேனே, ஐயோ இது அது என்னால சொல்ல முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் நம் திருப்புள்வள்ளல் சுவாமி தேசிகன். ஏன் இது முடியாது போல இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்லோகங்களை அந்த சம்ஸ்கிருத யாத்திரை பணத்தினுடைய விதி வீடாமல் அதை கவனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மனசில் நினைச்சதுக்கு அப்புறம் காலகட்டத்திலிருந்ததான அந்த பானா ஓலையில எழுத்தாணி கொண்டு அறிஞ்சோம். அப்போ இருந்த சிவசாத்தியமாச்சியம் இவர் பண்றதையும் இன்னமும் ஆரம்பிச்சுட்டோம். சரி, யாராவது ஒருத்தர் சொன்னா எழுதலாம். லட்ச கிரந்தம் உள்ளதான மகாபாரதத்தை வியாசர் சொல்ல அந்த அதாவது பூரையினதா சொல்றாங்க. அந்த மாதிரி யாராவது சொல்லி அந்த அடியன் சொன்னா இன்னும் எது இல்லைன்னா அதுக்கும் அழகு கிடையாது. சரி, இதனுடைய பிரபாவமும் ரொம்ப ஜாஸ்தி, இது அது என் மனசுக்கு போகணும். ஒன்றும் அது போன்ற ரீதியில அது ஸ்லோகங்களாக வெளிவரணும். அதுல சொற்குற்றமோ ஒளிக்குற்றமோ இல்லை வியாபாரத்தில் வர தோஷங்களோ இருக்கக்கூடாது, அவ்வளவு நன்னா வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ நிசேஷம் கொஞ்சம் நீண்ட இடம் இல்லாம அந்தரதனம் ஆகாசத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவு இடத்தையும். அப்போ ஆகாசத்துல இனி இடம் கூட இல்லாம இந்த எல்லா இடத்தையும் பத்திரிகாசியி அத ஒரு பேப்பரா காகிதமா வச்சிருந்தேன்னா சப்தர்ணவி இந்த ஏழு சமுத்திரங்கள் மாசமுத்திரங்கள் அதுல இருக்கிற ஜலத்தனையும் குமார்களை நீக்கு மாறி கடப்பதில்லார். சந்தே ஆகாச கடவு பேப்பர், இது சத்தாரியம் ஏழு சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் இப்போ நீக்காயிற்று. அதுக்கப்புறம் அந்த ஆகாசத்தில் அவ்வளவு பிடிச்சிருக்கோணும், இந்த ஆகாசம் தான் இங்கே சுவாமி நீச்சிட்டு இருக்காரே தவிர இது இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற ஆகாசம் இல்லை. இத மாதிரி மீன் துன்பம் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தை ஆகாசத்தையும் சேர்த்திருந்து அப்போ நான் கங்கு ஆகாசம், அந்த நான் கங்கு ஆகாசம் நீக்க அது ரொம்ப பெரிய எழுத்தா இல்லாம சின்ன எழுத்தா, அதாவது ஒரு 5 or 6 எழுதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டி நீட்டி எழுதினா கூட இந்த ஏழு சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை மையா சீண்டு போட்டாங்க அந்த மைய தீண்டு போயிடும். அந்த எவ்வளவுதான் நீக்கி எழுதினாலும் அந்த 4 ஆகாசங்கள் இருக்கிறதான அந்த இடமும் போராது போதும், அந்த பேப்பரும் போராது, பாதியுடைய பிரபாவம் அவ்வளவு இருக்கு. அதனால 7 சமுத்திரங்களையே நாம மசியா போட்டுண்டாலும் ஈக்கா போட்டுண்டாலும் போராது, இந்த 4 ஆகாசத்திலேயும் நோக்கி ரொம்ப சின்ன பாட்டில் ஏறினா கூட அந்த ஆகாச பேப்பர் இருக்க அது போராது. சரி, அப்புறம் சரி சொல்றேன், ஏன் சகஸ்ரவதன புருஷா, இந்த சகஸ்ரவதன புருஷாங்கிறதுல ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று 1000 முகமுடைய புருஷன். 1000 முகமுடைய புருஷன் யாரு? ஆதிசேஷனுக்கு, அதாவது பாலியோடைய பூரிய அவதார ஆதிசேஷன் தான் ஒரிஜினல் அவதாரம். அந்த ஆதிசேஷனுக்கு 1000 முகங்கள் இருக்கு. அப்போ பாம்புக்கு ரத்தனாக்கும் இல்லை, அதனால இப்ப 2000 1000 வாயினால 2000 நாக்குனால அந்த சுயம் ஆதிசேஷனே தன்னுடையதான பாதியுடைய பிரபாவத்தை சொல்றான்னு நினைச்சுப்போம். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ரபாபி சொல்றோமே, அந்த மாதிரி 1000 முகங்களையுடைய அந்த சாட்சாத் பரமபுருஷனான எம்பெருமானையும் சொல்றான்னு வச்சுக்கோம். ஏன்னா சஹஸ்ரவதன புருஷகான் இருக்கு. அப்போ ஸ்வயம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானான ஸ்ரீ நாராயணி தானே சொல்லியிருக்கு என்றாலும் கூட அப்படி அந்த எந்தெருமான் அதை சொல்றவனாக இருக்கும் பட்சத்திலிருந்து இந்த ரங்கநாதனுடைய பாதியினுடைய அந்த யசை கீர்த்தியை பெருமையை பிரபாவத்தை நித்தியேத ஒருவேளை இல்லாமல் இல்லமோ அப்போ அங்கேயும் கூட ஒரு விஷயம் கிடையாது. அப்போ மனிதனால் தன்னுடைய 1000 முகங்களினாலும் அந்த 1000 வாய்களினாலும் அந்த பாலியுடைய முகமையை ஒருவேளை சொல்லுவானே ஆனால் அது எழுதப்பட முடியுமோ என்பதோ தெரியாது. அப்படின்னு இங்கே அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதும் சந்தேகம் தோற்றவே ஆரம்பிக்கிறார், இருக்கும் போதும் அது சந்தேகம் போடுறது இருக்கிறார். இந்த பாதியினுடைய பிரபாவம் இருக்க அது அவ்வளவு ரொம்ப வசதியானது. ஏன்னா எந்த ஆதிசேஷியானவன் கூடிய அவதாரமாக இருந்து பாதியாக ராமாவதாரத்துக்கு ஆனான ராம பாதி ரங்கநாத பாதிக்காக, அதனால அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன் அதனுக்கு 1000 முதல்கள் 2000 நாக்கு. அந்த 2000 நாக்கை வச்சு நீங்கள் அவன் சொன்னாலும் கூட இந்த பாதிபுடைய நிலையை பிரபாவத்தை வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமே. இந்த சமஸ்த ஜீவிகா புருஷனான வேதம் உத்தேசிக்கின்ற அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் தலைகளுடைய முகங்களையுடைய அந்த இளைஞர்தான் அவனே சொல்றதா தன்னுடைய பாதிமொழி தன்மையை உண்டாக்குக, அதுவும் கஷ்டம். சரி, சொல்றது மட்டுமல்ல அவனே எழுதலாம், ஏன்னா மற்றவரால் அவ்வளவு ஸ்பீடா எழுதியது. அப்போ அந்த எஞ்சருமானே எழுதுவராக வச்சிருந்தாக்குக, அதுவும் சமசாத்தியது. அப்போ பெருமாளே சொல்லட்டும், பெருமாளே எழுதிட்டோம், அப்படி பெருமாள் சொல்லி அவரே எழுதாக்குக. பிரபாவம், இந்த பாதியினுடைய பிரபாவம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு மிக அதிகமானது. அதை எழுதும் அந்த எந்தருமானாலேயே அதை எழுதி முடிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்போ எந்தருமான் எழுதி அவனும் ஆயிரம் ஆயிரம் முகங்களை பெயரும், அப்போ ஒரு முகத்தில் ரெண்டு கையிலேயே ஒரு மனுஷனுக்கு. அப்போ அது மாதிரி ரெட்டிப்பு பங்கான கைகளாலே எழுதினாலும் கூட இந்த பாதியுடைய பிரதாபத்தை எழுத முடியுமான்னா நிச்சயம் முடியாது அப்படிங்கிறது சாந்தியுடைய திருவிழா. அது மட்டும் இல்லை, இந்த பாதியுடைய பிரதாபம் எவ்வளவு சொல்ல சொல்ல சொல்ல உள்ள அதுல ஏதோ ஒரு சிறிய பாகத்தை மட்டும்தான் சொன்னோம்ங்கிறதான ஒரு எண்ணம் ஏற்படுமே தவிர, இந்த பாதியுடைய பெருமைகளை முழுமையாக நாம் சொன்னோங்கிற திருப்தி ஒரு காலம் ஏற்படாது. இங்க நினைச்ச உடனே சுவாமி தேசியனுக்கு இது நம்மளால முடியுமா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகமும், அதுக்கப்புறம் ஒரு மலைப்பு ஏற்படுறது, ஒரு பிரமம் ஏற்படுறது, இது நம்மளால முடியுமோ அப்படிங்கிறதான ஒரு பயம் ஏற்படுறது. நீ இவ்வளவு பெருசா இருக்கே அப்படிங்கிறதுனால அதுல ஒரு சூழலும் ஏற்படுறது. அப்போ ஒரு சந்தேகமாறும், அது நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நதி மயக்கம் பிரம்மம் ஏற்படுறது, அதனால இவ்வளவு பெருசா இருக்கே நம்மளால சொல்ல முடியுமோங்கிறதான ஒரு பயம் ஏற்படுறது. இவ்வளவு பெருத்த நம்ம எண்ணிக்கை எழுதி எண்ணிக்கை முடிகிறதுங்கிறதான ஒரு சூழல் ஏற்படுறது. இவ்வளவு ஏற்பட்டும் கூட பாதியினுடைய பிரபாவம் அவ்வளவு மகத்தா இருக்கிறதுனால அந்த பாதியிலேயே சுவாமி தேசியனை எழுதியும் சொன்னதுக்கப்புறம் விட முடியுமோ, எழுதித்தானே ஆகணும் அப்படின்னு அங்கே அடியே எழுத ஆரம்பிக்கிறேங்கிற எழுத்து முடியாத சுவாமி தேசியன் நிசேஷமம் பலதரம் அதாவது நம்ம பார்க்கிற இந்த பிரகிருதி மண்டலத்தில் ஆகாசம் ஆகாசம் இந்த மாதிரி மூணு ஒன்றுடையதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. வைகுண்டத்துக்கு மேல இருக்கிற ஆகாசத்தை, அப்போ இந்த பிரகிருதி மண்டலத்தில் ஆகாசம் இந்த வைகுண்ட மண்டலத்தில் இருக்கிறதான மூணு ஆகாசம் இந்த மாதிரி மூணு புரிஞ்சுரிய. அப்போ இந்த நாலு கொண்ட ஆகாசம் ஒரு பேப்பரா நம்ம உபயோகப்படுத்திருந்தா, அப்போ அதிலேயும் ரொம்ப நீட்டி நீட்டி சின்ன சின்ன எழுத்துக்கள்ல எழுதணும்னா கூட அந்த ஏழு மகாசமுத்திரத்துல இருக்கிற ஜலங்கள் எல்லாம் அதெல்லாம் மையா வச்சுட்டு எழுதினா கூட வாயுடைய பிரபாவம் அது கண்டிப்பா முடிய போறது இல்லை. சரி, ஏதோ முடிய போறது இல்லைன்னா ஏதோ பத்தி அடிக்கணும் தெரியாதுன்னா எங்க பண்ணவன் ஏதாவது சொன்னான்னு சொல்லலாம் அப்படின்னு இல்லை. சொல்றதும் எம்பெருமானே அல்லது அதிசேஷனே இப்படி எம்பெருமான் சொன்னாலும் சரி, அந்த 2000 நாட்களுடைய ஆதி சேஷன் சரி, அத 2000 ஆண்கள் பயிர்களை உடைய அந்த எம்பெருமானே சாட்சா எழுதினாலும் சரி, ஆதியினுடைய பிரபாவம் என்னவும் தெரிய போகுதுங்க. அப்போ எம்பெருமானே சொல்றவனாக இருந்தாலும், எம்பெருமானே அதை லேசனம் எழுதியவனாக இருந்தாலும் கூட சாதியினுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது, இருக்க முடியாதுங்கிறதான ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வாறாலையும் முடியல. நிச்சயமா எம்பெருமானே தன்னுடைய பாதுகாப்பு நிதியை பற்றி அவனாலே சொல்ல முடிய போறதில்லை. அவனோட மகத்து அவ்வளவு பிடிச்சி அப்போ அது அடிய நெழுத ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொன்னாலும் சொல்ல முடிய போறதில்லை, பகவானே சொன்னாலும் சொல்ல முடிய போறதில்லை, அப்போ நான் சொன்னாலும் சொல்ல முடியதான் போறதில்லை. அப்போ இதனால என்ன? சரி, நாமளும் அதை எழுதலாம், யார் எழுதினாலும் சொல்ல முடிய போறதில்லை, ஆனா அதை எழுதணும்னு ஆரம்பிச்சாச்சு. சரி, நம்ம அதை படிக்கிறதுக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக தன்னுடைய மனச வைப்பிக்கிற நம் சுவாமி தேசிகன் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய பதில சுருக்கமான சுத்தம். அடுத்தது 3வது ஸ்லோகம். ஏத உபிரம்மண குதூலினாமிதம் விஸ்வம்பராசிதி பவே நமதர்ஷிநாயகி யாசேன பிராதிமேனுடைய பிரபாவத்தை முதன் முதல்ல உலகத்துக்கு எடுத்து காட்டினவர் யாரு? பிராதிமேதான் அந்த உச்சியிலிருந்து தோன்றியதானே பூமிக்கு காது சுற்றுகள், அந்த புற்றிலிருந்து தோன்றியதாலே அவனுக்கு வால்மீகி உண்டு. வல்மீகத்திலிருந்து தோன்றியதனாலே அவன் வால்மீகி. அந்த பூமிங்கிறதான அதிலே இருக்கிற அந்த பூமியினுடைய காதான அந்த புற்றிலிருந்து ஜனிச்சதுனாலே இறந்ததுனால அவனுக்கு வால்மீகி. இப்போ இந்த இதிகாசங்கள் இருக்கு, அதற்கு பின்னர் ராமாயணம் மகாபாரதத்தில் ஒரு மூஷில் இரண்டு கண்களை போல அது முக்கியமானது இதிகாசங்கள். அப்புறம் புராணங்கள், 15 புராணங்கள் அப்புறம் கணக்கையில் ஏழுகிறதே சொல்றார். இதெல்லாம் உபபிரம்மணம், அதாவது வேதத்தை நமக்கு விளக்கி சொல்ல வந்தவைகள். அதுல இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி சொல்ல வந்தவை எல்லாம் எப்படி சொல்றது? இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூக அப்படின்னு சொல்றது. அப்போ ராமாயணம் மகாபாரதமும் ரெண்டும் இதிகாசம். விஷ்ணு புராணம், பாரத மகா புராணம் இருக்கிறார்கள் புராணங்கள். இந்த ரெண்டு உபபிரம்மணம் சொல்றது, அதாவது வேதத்தினுடைய கருத்துக்களை நமக்கு முழுமையாக நிரூபிக்க வந்தவை. அப்போ வேதத்தினுடைய ஒரு மிக பெரிய விளக்கமான அர்த்தங்களை சொல்ல வந்தது இந்த இதிகாசமும் வால்மீகி பகவான் ராமபாரதியை எழுதினான், ராமாயணத்தை எழுதினான். இந்த ராமாயணத்தை வால்மீகியா எழுதினார்னா இல்லை பரமேஸ்வரன், அத எதுக்காக எழுதினான்னாக்க இந்த வேத அர்த்தங்களை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக எழுதினார். இந்த வேதத்தை என்னதான் சொல்றது அப்படின்னா, எல்லா வேதங்களையும் திருமஷ்டாட்சரத்தினுடைய மகிமையே அதனுடைய பிரபாவத்தை தான் சொல்றது. அந்த திருமஷ்டாட்சரம் எதை சொல்றதுன்னா, சரணாகத்தினுடைய ஒரு ஏற்றத்தை சொல்லுது. அப்போ வேத வேதாந்தங்கள் எல்லாம் எதை சொல்றது? சரணாகதியினுடைய ஒரு மகிமையை சொல்றது. அந்த சரணாகதியினுடைய மகிமையை சொல்லுவதற்காகவே இந்த ராமாயணம் வந்தது. ராமாயணத்துக்கு சரணாகதி வேதமே இருக்கு. அப்போ சரணாகதி வேதம்னு சொல்றப்படுறதான் இந்த ராமாயணத்தை ஸ்காந்த புராணத்தை இப்பவும் நாம நிற்கும் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணும் போது முதல்ல தியான ஸ்லோகமா ஜெயிக்கிறேன். சாட்சாத் ராமாயணாத்மனான் பிரமாண வாக்கியம். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரதுண்ட ஸ்காந்த புராண வச்சுது. அதனால இது வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தியே விசிறதாக்கியது. வேதங்களுடைய விழிப்புணராக சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் ராம் ஸ்ரீமன் நாராயணன் இங்கு விபல அவதாரத்திலே ராமனாக தசரதனுடைய மகனாக மனுஷனா தன்னை பாதிச்சுண்டு அவன் தோன்றினான். வேத பிரேதாசீ சாட்சா ராமாயணாத்மனா. வேதம் பார்த்தது இப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனித உருக்கொண்டு தசரதனுக்கு புத்திரனாக பிறந்துட்டான். இப்போ அவனை பத்தி சொல்றோம். அப்போ நாம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் இந்த வேதம். வேதபுருஷி யோசிச்சுட்டு சரி நாம வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து பிறப்போம்னு சொல்லி அந்த வால்மீகி முனிவருடைய நாட்டிலிருந்து பிரவாகமாக வெளிப்பட்ட ராமாயணமாக அது மாறிப்பான். அப்போ சாட்சாத் வேதமே ஏதாச்சு ராமாயணமாச்சு. சாட்சாத் எம்பெருமானே தசரத புத்திரனாக ராமனாக அவதரித்தான். அப்போ எப்படி எம்பெருமான் தசரத புத்திரன் ராமனாக அவதரித்தானோ அதே பிரகாரம் நாம போய் என்ன பண்ணலாம் யோசிச்சுதான் வேதம். வேதம் சரி நாம வால்மீகியின் வாக்குல போய் ராமாயணமாக விசாரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த வால்மீகியினுடைய வாக்குலிருந்து ராமாயணமாக இந்த வேதம் தான் தோன்றியதான். இது ரொம்ப பிரசித்தமான ஸ்காந்த புராண பிரமாண வாக்கியம். இப்ப வேதம் ராமாயணம் ஆயிட்டா, வேதவேந்தியனான பகவான் ராமன் ஆயிட்டானா? அந்த ராம காதியை சொல்ல வர்றதுதானே இந்த ராமாயணம். அதனால அது ராமாயணம். சாட்சாத் ராமாயணாத்மனாங்கிறது பிரசித்தமான ஸ்காந்த புராண லட்சணம். இந்த வேதம் தான் ராமாயணமா வந்தது. வேதவேந்தியனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சாட்சாத் தசரத புத்திரன் ராமனாக அவதாரம் பண்ணார். அப்போ இந்த ராமனாக எம்பெருமானம் ராமாயணமாக வேதமும் தோன்றியது. இந்த ராமனுக்கு எவ்வளவோ கஷ்டம், மனசிலே துக்கம், சீரிய தெரியும் இல்லையா? அதுக்கப்புறமும் கூட ஏதோ ஒன்னாம் பேட்டை இருந்து அந்த சீதைய வாயு ஆசிரமத்துல லட்சுமணன் கொண்டு விட்டுட்டு வர சொன்னோம். அப்படி நிரந்தரமா தெரியுங்க. சீதையினுடைய பிரிவினாலே ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறான் ராமன். இந்த துக்கம் இந்த கஷ்டம் ஏதாவது ராமாயணத்துக்கு இருந்தோம். அதனால எம்பெருமான் தசரத புத்திரனாக அவதரித்து கஷ்டப்பட்டான். ராமாயணம் வால்மீகி வாக்கிலிருந்து அவதரித்து ஒரு கஷ்டமும் அல்ல, சுக்கமா இன்னி வரைக்கும் என்றாராலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எம்பெருமானை காட்டியும் அந்த எம்பெருமானை பற்றி சொல்லுகின்றதான ராமாயண கதையினுடைய பிரபாவங்களை சொல்லும் அல்லது வேதமானது வால்மீகியினுடைய திருவாக்கு நின்று அவர் அவதரித்ததனாலே அது ராமணக்காட்டிலும் சக்தியாகுது. சரி, இந்த ராமாயணம் முன்பு முன்பு எதை சொல்றது, அது சரணாகதியினுடைய பிரபாவத்தை மேன்மையை சொல்றது. நமக்கு இந்த உலகங்களுக்கு எல்லாருமே ஆதியை எதை காமிக்கிறது, சரணாகதி தான் இந்த உயர்ந்ததுங்கிற தத்துவத்தை ஸ்பஷ்டமா காமிக்கிறது. அதனால வேதம் வால்மீகியினுடைய திருவாக்கிலிருந்து தோன்றி அந்த வேத விஞ்ஞான எம்பெருமான் தசரதனுடைய புத்திரனாக ராமனாக அவதரித்தானே, அவனுடைய கதையை சொல்லுகின்ற சாட்சியே இந்த சர்வ வேதங்களும் எதை அடிப்படையாக கொண்டதோ அந்த திருஷ்டாட்சரமான அந்த திருத்தினுடைய உட்பொருளை இந்த பாதுகையானது ஸ்பஷ்டமா வெளிப்படுத்துகிறது. அதனால இந்த வேதத்தை காட்டிலும் சாக்ஷாத் பகவானை காட்டிலும் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்பது மிகவும் சிறந்தது. அந்த ராமாயணத்திலும் கூட ஐயோ கதாபாகமா பார்த்து போனாலும் அதில் சரணாகதியை பற்றி சொல்லியிருப்பதான விஷயங்கள் மிக மிக ஏற்றமுடையவை. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் நன்மை ஞாபகம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண், அதே மாதிரி இந்த ரெண்டு கண்ணா தான் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அந்த இதிகாசத்தை நாம எப்பொழுதும் பாதிக்கணும். ஸ்லோகத்துல வழக்கமா சொல்றது அந்த இந்த அரசாட்சியினுடைய நடத்தை எதை பார்த்து தெரிஞ்சுப்பான்னா அந்த நாட்டினுடைய நிலைமையை நிறைவேற்றி கொண்டு அறிந்து கொண்டார். அந்த தூதர்கள் வந்து இவனுக்கு நாலா திசைகளிலும் இந்த இல்லை நடக்கிறது அந்த இல்லாத நடக்கிறதுன்னு வந்து அவா சொல்றாங்க. அதனால அந்த தீபர்கள் மூலம் தான் அரசாழ்கின்ற அந்த ராஜ்யத்தினுடைய நிலையை ராஜாக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனா பிராமணாள் அவ எதை சொல்றதுனால அந்த வேதத்துக்கு பிரமாண வேதத்துல இருக்கா, அது வேத பிரமாணம் இருக்கா, சாஸ்திர பிரமாணம் இருக்கா அப்படின்னு பார்த்து அத பிராமண சாஸ்திரத்தை வச்சுதான் அது இல்லைன்னா அப்போ பிராமணர்கள் சாஸ்திரம் கொண்டே இந்த உலக நடப்பை அறிகிறார்கள். எப்படி தீபசக்திருந்து ராஜாக்கு பேரோ அதே மாதிரி பிராமணாளுக்கு சாஸ்திர கட்சி பெருந்து சாஸ்திரங்களை காண்பவர்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் தான் பிராமணர்களுடைய சாட்சாத் கண்களாக இருக்கிறது. அந்த எந்த காட்சியும் நாம உண்மையே கண்ணாட்சின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி பிராமணால் எதை பார்த்தாலும் அதை சாஸ்திர கண் கொண்டே பார்த்தார்கள். இப்போ ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், பிராமணாலையும் மொழி தமிழ எல்லாம் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லுவான். எந்த விஷயத்தையுமே வேதமாகிய கண்கொண்டு பிராமணர்கள் பார்த்ததனாலே அவர்கள் பார்த்தவர்கள் பார்ப்பான் அப்படிங்கிற உலக வழக்கானது என்பது. பார்ப்பான்னு சொன்னா நம்ம இந்தியாவுக்கு பிராமணி ஒருத்தாரு நினைக்கணும், அது ரொம்ப பெருமையான வார்த்தை. அதாவன் இதோ நம்மளுக்கு திட்டத்துக்கு பண்றான் அதெல்லாம் வேற, ஆனா அதனுடைய அர்த்தம் இருக்க வேதமாகிய கண்ணை கொண்டு விஷயங்களை பார்ப்பவர்கள் அதனாலே நமக்கு பார்ப்பாங்க. அதனால நமக்கு சிறுதான் பிரம்மையை தவிர இதுல கீழ்ச்சிக்கும் சிறுமடையாது. அவமானப்படுறதுக்கோ நம்மளை அவன் மனிதராணியன்னு எழுந்துவதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சாஸ்திரமாகி கண்கொண்டு பார்ப்பவர்கள்னு அவன் வெற்றிப்படுது என்று சந்தோஷம்தானே. இங்கே சாஸ்திரமேதி வேதம், அந்த வேதம் என்னதா வந்தது? வல்மீகி வாக்கிலிருந்து இந்த வேத புருஷனே தானா ராமாயணமானா. அப்போ இது பிரமாணம் நமக்கு ராமாயணம். அந்த ராமாயணத்தை வச்சுட்டுதான் நாம பார்க்கணும். அதனால இந்த இதிகாசங்கள் ரெண்டுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் இது ரெண்டுமே வாதிகளினுடைய பிரபாவத்தை சொல்ல வந்தவைகள் என்பதை அடித்து கூறலாம். அதிலே சிந்திக்கும் சந்தேகம் இல்லை. ராமாயணம் சரி, அதுல ஸ்பஷ்டமா பாதிவேல் வசிஷ்டர் சொல்ல ராமர் தன் பாதிவியை கழட்டி கொடுக்க அதை சிவனேலே நிறுத்திக் கொண்டு நந்தி கிராமத்தில் போய் அந்த சிவனாசனத்தில் வச்சு எந்த பக்தி சுவர்களோட அந்த பரதாழ்வான் அதை பூச்சி வரான் ராஜபாரம் மீது வராங்கிறது ராமாயணத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிகிறது. மகாபாரதத்துல பாதிவீடு என்று சொல்லிருக்கு என்ன தெரியுது அப்படின்னா மகாபாரதம் கூட பாதியுடைய பிரபாவங்களைத்தான் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அது சந்தேகமா இருக்கு. அது எப்படி அதை சொல்லுன்னு சொல்ல அப்படின்னு கேட்டா பாரதத்துல கடைசியில உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் எல்லா உபதேசங்களையும் பெற்று வேதார்த்தங்களை எல்லாம் தெரிந்து அந்த ஸ்ரீகிருஷ்ண பாதிகளை தான் கேட்டு வாங்கிட்டு அதை தலைமையில வச்சிருந்து பத்ரிகாசிரமம் போய் அங்கே தபஸ் பண்ணதாக எந்தனுமா அவனே சொல்றான். நானும் உன்னோடையே வந்துடுறேன் வைகுண்டத்துக்கு, இங்கே எனக்கு வாண்டா நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு உத்தவர் அந்த எந்தனமான இடத்திலே கிருஷ்ணன் இடத்திலே சொல்கிறார். அவர் முடியல தலைவச்சிருக்கார். அந்த தன்னுடைய நிரந்தர இடமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்துருவதற்கு முன்னாலே அவதாரம் முடிஞ்சு தன்னடிச்சு ஒதுக்கி எழுந்துருவது அந்த கடைசி நிமிஷத்துல சொல்ற நீ என்னோட வேண்டாம், உனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ இருந்து நேர பதிலாசனம் அங்கே தபஸ் பண்ணி அதுல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த போட்டார். இவரும் அந்த எந்தருமான சேமிச்சு அவனுடைய பாதிகளை பெற்றுக்கொண்டு பதிலாசனம் போறதாக அந்த மகாபாரதத்தினுடைய கடைசியில் அந்த கிருஷ்ணன் தன்னை சோதிக்கு எழுந்ததற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியாக வியாசகத்தையும் விதமாக காமிக்கிறார். அதனாலே இப்போ சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பாதியை உத்தவர் தன் சிரசிலே பேசிட்டு பதிலாசிரமம் போய் அங்கே தபஸ்பன்னா மகாபாரதத்திலே வெளியான இருந்தது. அப்போ சுவாதிமொழி தெரிந்து மகாபாரதத்துல எங்க வந்ததுன்னு கேட்டார். அது உத்தவர் மூலம் கேட்டது. இப்போ இதிகாசங்கள் ரெண்டுமே சரணாகதியை பற்றி தான் சொல்ல வந்தது. இதிகாசங்கள் ரெண்டுமே சுவாதிகளுடைய பிரபாவங்களை மகிமையை சொல்லுவதற்காகத்தான் வந்தது அப்படிங்கிறதுதான் சுவாமி ஜோஷியனுடைய ஒரு திடமான நம்பிக்கை. அத இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் சாந்த பிரபாவத்தை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள உதவுவதாக இருக்குன்னு சொன்னா அதுவே சீற்றுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த ராமாயணம் மகாபாரதமும் இது அந்த சாத்திய நாயகர்கள் தானே, இதிகாசத்துல கிடையாது. ராமன் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் வாழ்ந்த, கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் தேவரீகத்துல வியாசம். அதனால இந்த கிரந்த கர்த்தாக்கள் அந்த ராமனோடையோ கிருஷ்ணனோடையோ, அதாவது வால்மீகி ராமனோடையோ வியாச கிருஷ்ணரோடையோ நேராக அளவலால நிறைய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. அதையும் பார்த்தோம் அந்த இதிகாசங்கள்ல. அப்படி நாம பார்க்கும்போது இந்த கான்டெம்பரேரியன்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றத பார்த்து பாப்பான் பாப்பான்னு சொன்னமோ, அதனால சாட்சாத்தா தன் கண்களாலேயும் வால்மீகி ராமனையும் வியாச கிருஷ்ணனையும் பார்த்து எழுதியதனாலே இது இதிகாசம். அப்போ இது ஏன் பிராமணாளுக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்றாருன்னா, கண்ணு மூலமா தானே பார்க்கிறோம். அப்போ ஒரு காட்சி நமக்கு தெரியறதுன்னா அது நம்மளுடைய கண்களால் தானே தெரியறது. அப்ப பிராமணனுடைய ரெண்டு கண்ணு வந்து இந்த இரண்டு இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும். இந்த ராமாயணம் மற்றும் மகாபாரதம் எதை சொல்றது அப்படின்னா, அது வால்மீகியா இருக்கட்டும் வியாசரா இருக்கட்டும், அவ இந்த வாதியினுடைய பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றவே தங்களினுடைய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இயக்கியவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. வேதத்தின் பொருளை சாமானியர்களான நாமம் அறிந்து கொள்ளும்படியாக கதாபாகமா விளக்கி காட்டுவதிலே சமர்த்தியுள்ளதான. அப்போ அந்த வேதம் அதனுடைய ஒரிஜினல் இதை படித்தோம்னா நமக்கு அர்த்தம் புரியாது. நம்முடைய போகம் எங்கே சுரத்தீட்ட பொண்ணும் மாத்திரைகளுக்கு பொண்ணும் அக்ஷயத்திட்ட பொண்ணும் கவனமா அந்த அர்த்தம் பக்கமே போகாது நம்ம மனசு ஏதாவது இந்த பாராயணம் பண்ணும்போது கூட. ஆனா இந்த மாதிரி கதாதாகமா இருக்கிறது உபபிரமணாதிபதி அந்த இதிகாச புராணாதிகளை நாம் நம்பும்போது அந்த வேதத்தினுடைய குரு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனாலே ஒரு சந்தோஷத்தை இருக்கிறோம். அதனாலதான் அப்புறம் விஸ்வம்பரான் மகர்ஷினா அந்த விஸ்வ உலக உலகம் எதை காண்டிக்கிறது? அம்பலம் முதலகம், அம்பலம்னா ஆகாசம். இந்த உலகத்தினுடைய ஆகாசமாக அந்த ஸ்ருதி, அந்த ஸ்ருதி வால்மீகியினுடைய திருவாக்கிலிருந்து ராமாயணமாவது சொன்னோம்னா, அப்ப இந்த இடத்துல ஸ்ருதிமயேன மகர்ஷினான்னு சொல்றது இந்த வால்மீகி முனிவரைத்தான் சொல்லுகிறது. அப்போ கவனம் பண்ணப்பட்டதான அந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற இதிகாசத்தாதி இந்த பாதியினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேணும்னு ஆசைப்பட்டவனான அந்த வியாசனுடைய அந்த மகாபாரதம் என்ன அனுபவம் பகுதியே பொது என்னுடையதான அனுபவம் பெருமையை அது அதை நாங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மகா அஜயங்களுக்கு இரண்டு கண்களாக ஆகின்றன அப்படின்னு இந்த பாதியினுடைய மகிமை இருக்கு. அது எவ்வளவு பாதிவீச்சு உண்டென்பதற்கு பிரமாணம் என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதமும் இந்த ஸ்லோகத்தில ரொம்ப ஸ்பஷ்டமா நமக்கு எதிர்ப்படுத்துகிறார் நம் சுவாமி தேசிகன். மகாபாரதத்திலேயும் ராமச்சரியம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கேயும் பாதிவீடு வித்தாந்தமானது இருக்கு. பாகவதத்திலிருந்து அந்த நவமஸ்கந்தத்தில ராமாயணத்தினுடைய இருக்கு, அங்கேயும் ராமபாதி சொல்லப்படுறது, அங்கேயும் காதியினுடைய பிரபாவம் யாத்திராலே காட்டப்படுகிறது. அதனால இருவருமே வால்மீகி வியாசர் ரெண்டு பேருமே வாதியினுடைய மத்தியையை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வந்தவர்கள் என்று நாம் கொண்டால் அது சாலப் போகின்றது சொல்லுங்கள். இன்றைய இந்த பாதிமையின் உபன்யாசத்தின் தலைப்பாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.